யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. யாரடி நீ மோகினி. உன்னை நாசை உண்டு.